நரியில ஒரு நரி குல நரி குல நரி வண்டியில ஒரு பக்கம் பிஞ்ச டயர் ஒட்டி ஒன்று தினசரி மனுஷன் பிட பண ஒண்ணும் இல்ல கூட்டத்தில ஒருத்தன் நான் தான் நடக்கிறேன் எதுவும் நடக்கல ஏண்டா இப்படி பல்லு இருந்தும் பக்கோடா கிடைக்கல ஏண்டா இப்படி ஃபேஸ்புக்கிலும் ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல ஏண்டா இப்படி மக்கு அடிச்சும் மண்டையில் ஏறல ஏண்டா இப்படி ரெக்க இருந்தும் பறக்கலைய கதவு இருந்தும் திறக்கலைய கிட்ட இருந்தும் கிடக்கலைய நல்லது நடக்கலைய நூலு இல்ல காத்தாடி வேஷம் இல்ல கூத்தாடி எந்த வாழ்வுல இது போல சம்பவம் பல கோடி எனக்கு வயசுல புடிச்சது கிடைக்கல கிடைச்சது புடிச்சாலும் அதுக்கு என்ன புடிக்கல வெளிச்சத்தில் தினம் தினம் முட்டி போட்டு படிச்சாலும் படிச்சது மறந்துட்டு எக்ஸாம்ல வருஞ்சோம் அடிதடி சண்டையில அடிக்கடி மண்டையில அடிப்பட்டு மீதிப்பட்டு அவசர சிக்கிச்சிங்க பசுமில்ல கசுமில்ல கிளாஸ் போனா பசுமில்ல தேஞ்சி போன தாரு மேல தாரு மரவில் வயிறு நிறையுது வாழ்க்கை நிறையல ஏண்டா இப்படி எட்டு திசையிலும் வழியே தெரியல ஏண்டா இப்படி உதடு இருந்தும் சிரிக்க முடியல ஏண்டா இப்படி முட்டி மோதியம் ஒண்ணும் நடக்கல ஏண்டா இப்படி ரெக்க இருந்தும் பறக்கலைய கதவு இருந்தும் திறக்கலைய கிட்ட இருந்தும் கிடக்கலைய நல்லது நடக்கலைய நூலு இல்ல காத்தாடி வேஷமில்ல கூத்தாடி எந்த வாழ்வுல இது போல சம்பவம் பல கோடி ஏண்டாய்ப்படி எனக்கு ஏண்டாய்ப்படி ஏண்டாய்ப்படி எனக்கு ஏண்டாய்ப்படி ஏண்டாய்ப்படி எனக்கு ஏண்டாய்ப்படி ஏண்டாய்ப்படி எனக்கு ஏண்டாய்ப்படி Ha ha ha.